శ్రీమహన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి యస్య వాక్కృత్తి పర్యంతాయ తిరాది సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. భాగవతోత్తమర్కల్ అనేవరకం సుప్రభాతం. இந்த சம்பிரதாயம் சம்சயம் இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியில இன்றைய தினம் பார்க்க வேண்டிய விஷயங்களை பத்தி சொல்றேன். இப்ப போன நிகழ்ச்சியில ஒரு குருவா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்களுக்கு சிஷ்யனுக்கு எப்படி வேதத்தெல்லாம் கத்துக் கொடுக்கணும்ன்ற முறையை பத்தி பார்த்தோம். தர்ம மார்க்கத்துல கேட்கிறவாளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், அதர்ம மார்க்கத்துல கேட்கிறவாளுக்கு நாம சொல்லிக் கொடுத்தோமானா கேட்கிறவாளும் அதர்ம மார்க்கத்திலேயோ சொல்லிக் கொடுக்குறவாளும் அதர்ம மார்க்கத்துல சொல்லிண்டான்னு சொல்லிக் கொடுத்தாக்க அப்ப என்ன ஆகும் என்று கேட்டேன். அப்ப வரக்கூடியது அனர்த்தம் வரும், அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஏற்படும், மனத்தாங்கல் ஏற்படும். இன்னும் கேட்டா கடைசி ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாதவாளா கூட ஆயிடுற அளவுக்கு அந்த அதர்மமான முறையில கேட்கறதோ சொல்லிக் கொடுக்கறதோ பண்ணா அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தர்மமான மார்க்க தத்ர வித்யா நவக்தவியா சுபம் பீஜம் இவோஷரேன்னு மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு. தர்மார்த்தோ எத்தனசியாதாம் சுஸ்ரூஷா வாபி தத்விதா தத்ர வித்யா நவக்தவியா சுபம் பீஜம் இவோஷரே என்று சொன்னார். இதனுடைய அர்த்தத்தையும் பார்த்தோம். எந்த இடத்துல தர்மார்த்தங்கள் அதாவது தர்மமான முறையில சொல்லிக் கொடுக்கறதுன்றது இருக்க, அந்த வித்தியில தர்மமும் செல்வமும் லோகத்துல இதெல்லாம் வளர்வது தான் இதனால ஏற்படுறது. இதுக்கு வழி இல்லாத கணக்கு ஒரு வித்தியை உபதேசம் பண்ணமானாக்க அது வீணது. அதே மாதிரி எந்த இடத்திலையும் வித்தியை பொறுத்த வரைக்கும் குரு சுசிரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆச்சாரியர்களுக்கு பணிவிடைகளை செய்து அறிந்து கொள்வதுன்றது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. இப்படி முக்கியமான இந்த விஷயத்த பின்பற்றாமல் போயிட்டாக்க அது ஒரு கலர் நிலத்துல நல்ல விரைய விரைச்ச மாதிரிதான் ஆகும். அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த மாதிரி அந்த வித்தியை பிரயோஜனம் இல்லை என்பதாக சொல்லி சொல்ற. இப்போ சில சில நியமங்கள்லாம் நம்ம கேட்டோம், அதுல சொல்லி சொன்னோம், சந்த சொல்லி சொல்றோம். ஆன்லைன்ல சந்த சொன்னமானாக்க என்ன சொன்னாக்க தப்பா ரைட்டா அப்படின்னு எல்லாம் போன வாட்டியே கேட்டிருந்தோம். அதுக்கு நான் சமாதானம் சொன்னேன், ஆன்லைன்ல சந்த சொன்னாலும் நேரம் இருக்கச்சே எந்த முறையில நாம இருப்போமோ அந்த முறையில இருந்துட்டுதான் அந்த வேதத்தை கத்துக்கணும். வேதமா இருந்தாலும் சரி, திவ்ய பிரபந்தமா இருந்தாலும் சரி, அதுக்கு செருப்பு போட்டுண்டோ கால் மேல கால் போட்டுண்டோ அப்படிலாம் இல்லாத ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், ஏதோ என்னுடைய காலத்தினால நம்ம எல்லாருக்கும் ஒரே இடத்துல இருக்கிறதுன்றது முடியாத போறது, அதுக்கு ஒரு சௌகரியம் ஏற்பட்டதுனால நாம இந்த மாதிரி பண்றோன்ற ஒரு எண்ணத்தோட நாம பண்ணணும்னு நான் சொல்லி சொன்னேன். இப்போ ஒரு சம்சயம் வருது, இது வேதாத்தியனத்துக்கு மாத்திரமா அல்லது இப்ப சில சில கிரந்தங்களை காலக்ஷேப கிரந்தங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த காலக்ஷேப கிரந்தங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இந்த நியமம் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இன்னும் வியக்தமா சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒன் டு ஒன் குருமுகமாக உபதேசம் பெற்று அறியக்கூடிய விஷயங்களை உபன்யாசமாக பண்ணலாமா? அப்ப அந்த உபன்யாசமாக பண்ணினாக்க இப்ப அந்த குரு சிஷ்ய பாவம் வருமா? குரு சிஷ்ய பாவம் வராத போயிடுத்துனாக்க இதே பேக் டு ஸ்கொயர் ஒன்று தான். வேதத்தில் சொல்ற மாதிரி வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறவா தர்மம் இல்லாத கேட்டாலோ தர்மம் இல்லாத சொன்னாலோ அவளுக்கு அனர்த்தம் வரும்னு சொல்ற மாதிரி இதை கேட்கறவாளுக்கோ சொல்றவாளுக்கோ அனர்த்தம் வருமா? இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டேன், புத்தர் கேட்டேன், அதுக்கு உண்டான சமாதானம் சொல்லுங்க. காலக்ஷேபம்னு எந்த கிரந்தங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளனவோ அந்த கிரந்தங்கள் எல்லாவற்றுக்கும் குரு சிஷ்ய பாவத்தோட கூட நேரிடையாக கேட்டோமானாக்க கேட்கச்சே எப்படி கேட்போமோ அதே மாதிரி தான் ஆன்லைன்ல பண்ணாலும் கேட்கணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ரகசியம்னு சொல்லி சாஸ்திரத்துல உபதேச முறையில அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை உபன்யாசமாக சொல்றது அவ்வளவு உகந்தது அல்ல. இன்னும் கேட்டோம்னாக்க ஒருபடி மேல சொல்லணும்னாக்க இந்த சாஸ்திரங்கள் காலக்ஷேபம் சொல்றத ரெக்கார்ட் பண்ணிக்கிறதே கூட யார் குரு சிஷ்ய பாவத்தோட கேட்கிறவாளாக இருக்காளோ அவளுக்கு ஒரு தொடர்ச்சி விட்டு போயிடுறதுன்றதுனால ஒரு காலக்ஷேபத்துல ஒரு நாள் வர முடியல, அடுத்த காலக்ஷேபத்துக்கு வர, அப்ப போன காலக்ஷேபத்துல என்ன சொல்லியிருக்கான்றது அந்த தொடர்ச்சிக்காகவோ அல்லது சொன்னதை நாம தெரிஞ்சின்றத திருடீகரணம் பண்றதுக்காகவோ தான் அதை உபயோகப்படுத்திக்கலாமே தவிர சொல்றவாளிடத்துல யார் அதை சொல்றாளோ அவளிடத்துல கௌரவம் இல்லாதவாளுக்கு அதை கொடுத்து பண்ணக்கூடாது. இது வந்து இப்படி பண்ணவனாக்க அனர்த்தம்தான் வரும். ஆகையால இந்த விஷயங்கள்ல ஒன் டு ஒன் காலக்ஷேபம் ஆன்லைன்ல பண்றதா இருந்தா கூட அங்கேயும் ஒன் டு ஒன் நேரடியாக பண்றதா தான் இருக்கணுமே தவிர இதை வந்து யூடியூப்ல போட்டு எப்ப தோன்றதோ யார் தோன்றதோ அவ கேட்கிறான்ற மாதிரி எல்லாம் இது சொல்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை. இது குறைவு. இதுக்கு மேல சில பேர் எல்லாம் சொல்லுவா நான் வந்து திருக்கோட்டியூர் நம்பிகள் பாஷ்யக்காரருக்கு அவர் வந்து எத்தனையோ 18 முறை வரவழைச்சு அதுக்கப்புறம் தான் உபதேசம் பண்ணிருக்கேன். அங்கேயும் ஒரு சூக்மான விஷயம், மந்திரார்த்தத்தை தான் உபதேசம் பண்ணாரே தவிர அட்டாட்சரத்தை உபதேசம் பண்ணல. திருக்கோட்டியர் நம்பி அட்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ண. ஆகையால தான் நம்மளுடைய சமாசிரேண பரம்பரையில கூட எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு சீரண தூப்புல் திருவேங்கமுடியான் பாரம்பரியம் அநேர பமளவும் வாழ்வுன்னு சொல்லி தேசிகனுடைய சீதத்தை ரகசத்திரை சாரத்தில் வரச்சே இந்த தனியன சொல்லிட்டு வைசாக்கே ரோஹிணி ஜாத்தம் காசியபான்வய வாரிதேகி இந்தும் ஸ்ரீ புண்டரீக கோஷ்டி பூர்ணம் அகம் பஜேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோஷ்டி பூர்ணராக இருக்கிற திருக்கோட்டியூர் நம்பிகளை உபகார ஸ்மிருதி. ஆகையால உபதேசம்ன்றது ஏற்கனவே ஆயிடுது பாஷ்யக்காரருக்கு. ஆகையால அந்த இடத்துல மந்திரார்த்தத்தை தான் உபதேசம் பண்ணிட்டு அதுவும் அவரும் அதுவும் ஆச்சாரியம் தான், அதில் நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஒன்று திருக்கோட்டியூர் நம்பிகள் அந்த சிக்ஷை பண்ணினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க பாஷ்யக்கார இடத்துல இருக்கிற ஒரு பரிவுனாலையும் பாஷ்யக்காரருக்கு இந்த மந்திரார்த்தங்கள் திருடமாக இருக்கணும், இந்த மந்திரார்த்தங்களை கொண்டு லோகோபகாரமாக செயல்களை செய்யணும் என்பதற்காக தான் திருக்கோட்டியூர் நம்பி இத்தனை முறை வரவழிச்சு அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். வேற ஒன்றும் அவரை போய் சாடிஸ்டாக நினைச்சுக்கிறதோ இது பண்றதோ தப்பு, இவருக்கு பிரதிஷ்டையாகணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணேன். பாஷிகாரர் எல்லாருக்கும் சொல்லிட்டேர் அப்படின்னு சொல்றதுன்றது இருக்க இதெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் அதிவாதம். இந்த அதிவாதத்தில் வரதை வச்சுட்டு நாம் அப்படியே தான் அனுஷ்டிக்கணுன்ற மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. இந்த அதிவாதத்தை வச்சுட்டு பாஷிகாரர் கோபுரத்து மேலே ஏறி சொன்னார் நான் டிவியில் சொன்னாக்கா என்ன தப்பு? காலக்ஷேபத்தை நான் மொத்தமாக சொல்கிறேன், யார் கேட்குறாளோ கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா முன்ன கோபுரத்தில் ஏறி சொன்னாரா என்னன்றது எல்லாமே அதுவே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி பண்ணுவேறான். பாஷிகாரர் மீதி பேருக்கு சாதிச்சிருக்கே அப்படின்னாக்க, அந்த திருக்கோட்டியோர் நம்பிகள் மாதிரி அவ்வளவு முறை இவாளிடத்துல இருக்கக்கூடிய இதுல விசுவாசம் இருக்கா என்னன்றத பத்தி அதுக்கு அந்த தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு முறை எடுத்துக்கொள்ளலன்னு அர்த்தம் பாஷிகாரர். பாஷிகாரர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னாக்க, அவரை அணுகின சிஷ்யர்கள் எல்லாருக்கும் ஆச்சாரிய மந்திரத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, மந்திரத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியனிடத்துல விசுவாசம் இருந்துருக்கு, மந்திரத்துல சொல்லப்படுகிற தெய்வம் இருக்க பெருமாள் சாட்சாத் சிவன் நாராயணன் இருக்க, அவ மூணு பேரிடத்துலயும் இருக்கிற விசுவாசத்தை பாஷிக்கார புரிஞ்சுட்டே புரிஞ்சுட்ட உடனே அவருக்கு உபதேசம் பண்ணேருன்னுதான் அர்த்தமே தவிர, இத வந்து ரொம்ப அத்தியாலாம் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளுக்கு நம்ம விளக்கம் சொல்லக்கூடாது. ஆகையால இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, ரகசியங்கள்னு சொல்லப்பட்ட சாஸ்திர கிரந்தங்களை, அது கிரந்த சதுஷ்டயமாக இருக்கட்டும் அல்லது இதுவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும், இத வந்து ஒன் டு ஒன்னா தான் கேட்கணுமே தவிர அவளுக்கு தான் சொல்லணுமே தவிர மீதி பேருக்கு சொல்றதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியே யூடியூப்ல போடுறதா இருந்தா கூட அதுக்கு ஒரு இது போடுற மாதிரி போடணும். என்னன்னாக்க, இத கேட்கிறவா சொல்றவாளிடத்திலையும் சொல்ற விஷயத்திலையும் பக்தி இருக்கிறவா தான் இதை கேட்கணும், மீதி பேர் இதை கேட்கறத தவிர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லியே சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் நேத்தி என்ன வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் இது விளக்கம் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், போன முறையில இந்த விழுப்பு தீட்டை பத்தி தனியா பிரிச்சு சொல்லி சொன்னேன். விழுப்புன்னா என்ன, தீட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு சாமி இன்னும் கொஞ்சம் விளக்கெல்லாம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க ஒரு விஷயம் நாம பார்க்கணும், சாஸ்திரத்துல என்ன இருக்கோ இருக்கிறது தான் நாம சொல்ல முடியும். நம்மளால பின்பற்றுபோவதற்கு என்ன முடியறது என்ன முடியலன்றது அவளுடைய அந்தகரணம் மனசாட்சி தான் பிரமாணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு நிகழ்வு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சமயத்தில் நாவல் பாக்கத்தில் ஐயா சுவாமி எழுந்துள்ளிருந்த அவரிடத்துல போய் என்ன பண்ணா, பாம்பேல இப்ப மெட்ராஸ்லயே அந்த ஸ்திதி வந்துருத்துன்றது வேற விஷயம், பாம்பேல ரொம்ப நாள் நின்ன, நான் சொல்றது சுவாமி பரமத்துக்கு எந்திரிலேயே 30 வருஷம் ஆயிடுத்து, 33 வருஷம் ஆயிடுத்து, அதுக்கு முன்னையே நடந்த ஒரு விஷயம் அது. அப்போ நான் பாம்பேல இருந்துருக்கேன், பாம்பேல பிளாட் சிஸ்டத்துல தான் இருக்க முடியறது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் கிடையாது, அங்கேயும் கிணறுன்றது இல்லவே இல்லாததான ஒரு கான்செப்ட், கிணறு இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்லி சொல்றாங்க. பெருமாள் திருவாராதனம் இங்க சென்னையிலயோ இந்த மீதி ஊர்ல இருந்த வரைக்கும் நான் வந்து பெருமாள் திருவாராதனத்துக்கு தீர்த்தம் கணத்தீர்த்தத்தை கொண்டுதான் நான் பண்ணியிருந்தேன். நான் இப்ப பாம்பேல இருக்கேன், கணத்தீர்த்தம் கிடைக்காததுனால பெருமாள் திருவாராதனமே பண்ணாத விட்டு விடலாமா, இல்ல கொழா தீர்த்தத்தால பெருமாள் திருவாராதனம் பண்ணிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும் நாம? சுவாமி கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு முடிந்த வரையிலும் பாக்கிறது அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னேன், வேற ஒண்ணுமே சொல்லல. முடிந்த வரையிலும் பாக்கிறது அப்படின்னாக்க, நம்மளால எவ்வளவு தூரம் சுத்தமாக எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட முறையில நாம அனுஷ்டிக்க முடியுமோ அப்படி அனுஷ்டிக்க வேண்டியது, அதுக்கு மேல முடியாத விஷயங்கள்ல வரச்சே நாம தான் தீர்மானம் பண்ணணும்னு அர்த்தம். என்னுடைய பெரிய தமையனார் காசியில எழுந்து அவர் எழுந்திருக்கச்சே நித்தியம் கங்கைக்கு போய் தீசாமட்டு வருவேன், அந்த இருந்த நாள்ல குளிரா இருந்தா கூட அதில் போய் கொஞ்சம் நாள் கழிச்சானா போய் கங்கையில் போய் தீசாமட்டு வருவேன். அவள்லாம் பெரிய மகான், ஜென்ம சாஃபல்யம்ன்றது ஏதோ கங்கா தீரத்தில் இருக்கோம், இதில் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது தான் ஜென்ம சாஃபல்யம் அப்படின்னு. கேவலம் பணத்துக்காக உத்தியோகத்துக்கு மாத்திரம் இங்கே வந்தது இல்லைன்னு ஒரு எண்ணத்தோடு எழுந்தொழிந்தவர் அவர். அவர் தீர்த்தாமாடிட்டு வந்து தீர்த்தாமாட்டு வரைச்சே கங்கா ஜலத்தை நித்தியம் எடுத்துட்டு வருது. அவர் வந்து ஒரு பளபளப்பளான்னு ஒரு செப்பு கிண்டி வச்சுட்டுருக்கு, செப்பால் ஆனது. அந்த கங்கையினுடைய வண்டல் மண்ணை போட்டு தேய்ச்சோனாக்கா அது அப்படியே கங்கா ஜலத்துக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப பளபளன்னு அது பார்க்கறதுக்கு சுவர்ணம் மாதிரி ஆகிடும். அது அதில் கொண்டு வந்து நித்தியம் பெருமாளுக்கு கங்கா ஜலத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறாங்க. இப்போ கங்கா ஜலத்தை கொண்டு பெருமாள் திருவாராதனம் பண்ணால் விசேஷம். அதுக்கோசரம் கங்கா ஜலத்துக்கு கங்கைக்கு போக முடியாத நாளில் திருவாராதனமே பண்ணாத விட்டுட போகிறோம்னா என்ன கிணறு ஜலம் இருக்கோ அந்த மாதிரி. ஆகையால் அங்கங்கே வரைச்சே அவளுடைய மனசாட்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி விழுப்பு தீட்டு விஷயங்கள்லாம் வரைச்சே சாஸ்திரம் வர்றது என்ன அப்படின்னு சொல்லச்சு. சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ சொல்கிறது தான் நாம் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒரு சௌகரியம்ன்றது வரைச்சே அவாவா தீர்மானம் பண்ணுறது தான் சௌகரியம். அந்த சுவாமி கேட்டார், சோஃபாவில் உட்காந்துக்கிறோம், சோஃபா துணியாக இருக்குது சுவாமி, எல்லாரும் உட்காந்துக்கிறதா இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இதில் சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு கம்பளியால் மூடினமானாக்கா அந்த கம்பளி மேலே உட்காண்டமானாக்கா கம்பளிக்கு அசுத்தி கிடையாது, பட்டுக்கு அசுத்தி கிடையாது, வெல்வெட்டும் பட்டு மாதிரி தான் வெல்வெட்டும் நினைக்கிறோம். இப்போ அந்த கம்பளி பட்டு வெல்வெட்டு அந்த மாதிரி இதால் மூடப்பட்டதாக இருந்ததுன்னாக்கா அந்த சோஃபா மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, பரவாயில்ல, ஓரளவு அங்கீகரிக்கலாம். அதுலேயும் சில சில சமயங்களை நம்ம பார்க்கணும். பெருமாள் திருவாராதனம் பண்ணுறதுக்கு முன்ன, அதாவது கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்ன, பெருமாள் திருவாராதனம் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி சோஃபா மாதிரி இதில் உட்காந்துக்காத, அந்த சமயத்தெல்லாம் சுத்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ட பிற்பாடு பரவாயில்லன்றதும் ஓரளவு நாம் பின்பற்றலாம். ஆகையால் இந்த மாதிரி சில சில எக்ஸப்ஷனையும் நாம் புரிஞ்சுட்டு நாம் காரியம் பண்ணோமானாக்கா அது உகந்ததாக தான் இருக்கும். இன்னைய தினத்தில் இதுதான் நம்மளால் பண்ண முடியும். சில பேர் ரெக்ஸினுக்கெல்லாம் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆகையால் அது சோஃபாவில் இருக்குது, இந்த சோஃபாவில் ஒரு துணியால் கவர் போடாத அந்த சோஃபாக்கு அந்த அதுக்கு இந்த மாதிரி கம்பளியாலேயோ பட்டாலேயோ அந்த மாதிரி கவர் போட்டு அதை வச்சுருந்தோம்னாக்க இது ஓரளவு சகியமாக, அதாவது நம்மளால் சகிக்க தகுந்ததாக இது ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் இந்த நமஸ்காரத்தை பற்றி சொல்ல போகிறோம். சேவிக்கிறது நமஸ்காரம்னா முதல்ல என்ன அப்படின்றத சொல்லலாம். நமஸ்காரம் அப்படின்னாக்க நாம் தமிழில் சொல்லச்சு சேவிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த நமஸ்காரம் எதை தெரியப்படுத்துறது அப்படின்னா சுவாவதிகோத்கிருஷ்டத்துவ பிரகாரக ஞானானுகூல வியாபாரம்னு சொல்லி இதுக்கு ஒரு டெஃபினேட்டிவ் சொல்கிறோம். யாரை யார் நமஸ்காரம் பண்ண போகிறோம் அப்படின்னா தன்னை காட்டிலும் ஏதோ ஒரு பிரகாரத்தினால சிறந்தவர்களாக இருக்கிறவளுக்கு அவளிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கௌரவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயல் இருக்க அந்த செயல் தான் நமஸ்காரம். இப்போ இந்த வெளிப்படுத்துகிற செயல்ன்றது எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன். மனுஸ்மிருதியில் சொல்கிற வித்தம் பந்துகு வயா கர்ம வித்யா பவதி பஞ்சமி ஏதானி மான்யஸ்தானானி கரியோ யத்யதுத்தரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய பணக்காரன் வந்தான்னாக்க நம்ம பார்த்து நினைக்கிறோம் தானாக கை கூப்பிட்றோம் அவனை பார்த்து. ஏன்னா தன்னை காட்டில் அவன் எத்தனையோ மடங்கு பணக்காரன் தான், தன்னை காட்டில் அந்த பணத்தளவில் அவன் உயர்ந்தவனாக இருந்துட்டுருக்கான். அப்படி உயர்ந்தவனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண வேண்டியது. பந்துக்கள், அம்மா அப்பா, அத்தை மாமா இப்படிலாம் இருந்துருக்கிறவா, அவளுக்கெல்லாமும் தன்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், தனக்கு ஏதோ ஒரு பிரகாரத்தில் உபகாரம் பண்ணினவர்கள், தன்னால கொண்டாட தகுந்தவர்கள் என்கிற முறையில் அவர்களும் வணங்க தகுந்தவர்களாக ஆகின்றனர். வயக பந்துவே இல்லாட்டா கூட நம்மாத்துக்கு ஒரு பெரிய வயசான ஒரு பாகவதர் வரு அப்படின்னு சொன்னாக்க அவரை விழுந்து சேவிக்கும். இப்போ இது வந்து வயசும் ஒரு காரணம் சேவிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த வயசளவில் தன்னை காட்டில் சிறந்தவராக இருந்துருக்கேன்றதுனால சொல்லி சொல்கிறோம். கர்மான்னு சொல்கிறது இருக்க அனுஷ்டானங்கள், ஆச்சாரத்தை பின்பற்றுபோது கர்மானுஷ்டானம் பண்ணுவது, வைதிகமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுறது. இந்த ஒருத்தர் கணக்கு வைதிகமான கர்மாக்களை தவறாமல் அனுஷ்டிக்கிறவராக ஒருத்தர் இருந்தார்னாக்க அவரும் வணங்க தகுந்தவர் தான். வித்யா, வித்யான்னா நிறைய டாக்டரேட் எல்லாம் வாங்கி ஏலேருந்து இசட்டு வரைக்கும் அவ பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற மாதிரி அந்த வித்யா இல்லை. இவையெல்லாம் தொகையான கல்விகள்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிக்கிறார். இது எல்லாம் வெறும் சங்கைக்கு ஒரு கணக்குக்கு தான் இது வித்யாகுமே தவிர இந்த வித்யா ஆகாது. வித்யன்றது இருக்க பிரம்ம வித்யா. யார் வேதாந்தம் வாசித்தவாளாக இருந்துருக்காளோ, யார் காலக்ஷேபம் பண்ணவாளாக இருந்துருக்காளோ, ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல்னு எம்பெருமானார் முதல் கடமையாக சொல்கிறார். ஆகையில் அப்படி ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணி அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்தனமும் மீதி பேருக்கும் காலக்ஷேபம் சொல்கிறவாளாகவும் அப்படி வித்யையில் சிறந்தவர்களாக இருந்தாள்னாக்கா அவளும் வணங்க தகுந்தவர்கள். இப்படி அஞ்சு கேட்டகரியில் வணங்க தகுந்தவர்கள், அதாவது நமஸ்கரிக்க தகுந்தவர்கள் என்பதை சொல்லி சொன்னார். இந்த அஞ்சு கேட்டகரிக்குள்ள இதுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கா, பேதம் இருக்கா, எல்லாரும் சமந்தானா? பெரிய ஒரு பணக்காரன் ஒருத்தவரான், பெரிய பிரம்மவித்தா ஒரு சுவாமி வரே. இப்போ இவ ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சமமா. இப்போ பணக்காரனை விழுந்து சேவிக்கணும், பிரம்மவித்தா இருக்கிற சுவாமியும் விழுந்து சேவிக்கணும். அந்த பணக்காரனுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் பிரம்மவித்தக்கா. இப்படின்னு எல்லாம் ஒரு சந்தேகம் நமக்குள்ள நமக்கு வருது. இவாளுக்குள்ள வேறுபாடு இருந்துருக்கா? இவாளில் சில பேர் வந்து யார் உயர்வு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இந்த கீழே சொன்ன வருஷ கிரமத்தில் வரைச்சே பின்னாடி சொல்றது இருந்துருக்க, அந்த பின்னாடி இருந்தது முன்ன சொன்னதை காட்டிலும் பின்னாடி சொன்னதுன்றது இருக்க உயர்ந்ததாக அர்த்தம்னு சொல்லி சொல்றான். ஒரு பணக்காரன் வரான், பணக்காரன் காட்டிலும் பந்துவா ஒருத்தர் வரான். இவா ரெண்டு பேர்ல யார் சிறந்தவன்னு பந்துவு தான் நம்ம முன்ன பார்க்கணுமே தவிர பணக்காரத்தினால அவனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பந்துவில் ஒருத்தர் வரே, இன்னொருத்தர் வயசுல அதிகமா ஒருத்தர் வயசானவரா ஒருத்தர் வரே அப்படின்னா அந்த பந்துவை காட்டிலும் வயசானவர் வயசில் அதிகமாக இருக்கக்கூடியவர் இருக்கார், அவருக்கு தான் கௌரவம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற. வயசானவராக இருக்கார், ஏதோ சாமான்யமாக இருக்கிறவரவ, அவரை காட்டிலும் நித்தியானுஷ்டானம் பண்ணிட்டு வைதிக கர்மானுஷ்டானம் பண்ணுறவராக ஒருத்தர் வரே அப்படின்னாக்க அவருக்கு விசேஷம் அதிகம் இவரை காட்டிலும். இப்படி கர்மானுஷ்டானம் மாத்திரம் பண்ணிட்டு அத்தியாத்ம சாஸ்திரம் அவ்வளவா தெரியாதவராக ஒருத்தர் இருந்தாருனாக்க அத்தியாத்ம சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுட்டு வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருந்து ஒரு பாகவதர் பரம பாகவதராக ஒருத்தர் வந்தாருனாக்க அப்போ அவருக்கு எல்லாரை காட்டிலும் ஏற்றம்னு சொல்லியிருக்கு. இப்படி பரம பாகவதாளாக வேதாத்தியனம் பண்ணவாளாக வேதாந்தத்தை காலக்ஷேபம் பண்ணவாளர்களாக வந்தாள்னாக்க அவ எல்லார காட்டிலும் சிறந்தவர்களாக கருதப்படுகிறவர்கள். அவளிடத்துல போய் அவளுக்கு தான் முதல்ல நாம் நமஸ்காரம் பண்ணணும். நம்மளை காட்டிலும் அவர்கள் எல்லா விதத்திலையும் சிறந்தவர்களாக இருக்கிறபடினால சாவதிக உத்கிருஷ்டத்துவ பிரகாரக ஞானானுகூல வியாபாரம்னு சொல்லக்கூடிய அந்த நமஸ்காரத்தை நாம பார்க்க பண்ணணும், அவசியம் அனுட்டிக்கணும். அப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களையோ ஆச்சாரியர்களையோ நாம அணுகும் போது வயசெல்லாம் கணக்கு கிடையாது. அவன் நம்மளுக்கு காட்டிலும் வயசுல சின்னவளா இருந்தாலும் இப்படிப்பட்ட மகான்களாக இருந்தாலுனாக்க அவளை சேவிக்கிறதுனால தப்பில்லை, ஆச்சாரியர்களாக இருந்தாலும் சேவிக்கிறதுனால தப்பில்லை. இதுக்கப்புறமா அடுத்ததுல சொல்லணும், எப்படி சேவிக்கிறது, சேவிக்கிறவா எப்படி நடந்துக்கணும், இந்த சேவையை வாங்கிக்கிறாள அவா எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லணும், அதுவும் விஸ்தாரமா சொல்லணும். அதை அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். இன்னைக்கு இதாக்கலாம்.